கண்ணூர் நீலியோ கல்யாண தேவியோ அம்மனோ சாமியோ அச்சையோ மாமியோ கம்பனூர் நீலியோ கல்யாண தேவியோ தட்டி விளக்கு உந்தன் சம்மதம் இல்லை என்றால் ஏது வழக்கு? கொட்டாடி கொட்டு கொட்டாடி கொட்டு கொட்டாடி கொட்டாடி கொட்டாடி